ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயவ தயஸ்தனயாமி பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யச்சனகுலபதே நுகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிவலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாப்பய பக்தநாத ஸ்ரீபக்திதார பரசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகார யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாங்கிரிதீசுமுஜகிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்திசோச்சிஷ்டாயாம் பிரதிநிகலிதம் யா பலாத்கிருத்யபுங்க்தே யோதாதஸ்யே வாஸ்து பூயஃ. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமானை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. கனைத்திளம் கற்றறிவை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் பேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றா மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இணைத்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோர் எம்பாவாய். ஆச்சாரியர்களே ரெண்டு விதம் உண்டு. சில ஆச்சாரியர்கள் விஷயங்களை எல்லாம் உடனடியாக சிஷ்யனுக்கு சொல்லித்தர மாட்டார்கள். பிராப்த சிஷ்ய பரீட்சாம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சிஷ்யனை பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணுமா, இவன் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனா அப்படிங்கறத பார்த்துக்கணும், அப்புறம்தான் சொல்லணும். பகவத்கீதை அர்த்தம் சொல்றதோ இல்ல ரகசியங்களுடைய அர்த்தம் சொல்றதோ இது எல்லாருக்கும் கேட்காதவர்களும் சொல்லக்கூடாது. யார் ஆசையோடு கேட்கிறாளோ அவளுக்கு தான் சொல்லணுமா. பகவத்கீதையை சொன்னார் இதன்தே நாட்டபஸ்காய அப்படிங்கிற பகவத்கீதையிலேயே தபஸ் பண்ணவனுக்கு மாத்திரம்தான் பகவத்கீதை சொல்லணும். கண்ணனே சொல்றான், யார் தபஸ் பண்றானோ அவனுக்கு மாத்திரம் சொல்லு, தபஸ் பண்ணாதவனுக்கு சொல்லாதேன்னு சொல்லுற. சுவாமி தேசிகன் சொல்றார் அவள் பொதி ஆக்கக்கூடாது, சாந்து ஆக்கக்கூடாது இப்படின்னு பலர் சொல்ற, விலை சார்ந்து ஆக்கக்கூடாது, அவள் பொதி அவள் பொதி ஆக்கக்கூடாது, இறைக்கிற பொடியாக ஆக்கக்கூடாது. எதை பகவத் விஷயங்களை அப்படி மாடியிலிருந்து பொறி இறைப்பார்கள் ராஜாக்கள்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப தெருவுல ராஜாக்கள்லாம் நடந்தபோது மேலேந்து பொறியும் புஷ்பமும் அதெல்லாம் இறைப்பான். அந்த மாதிரி இறைக்கக்கூடாதுங்கிற, ஏன்னா இறைச்சா அது வீணா தானே போறது. அந்த தெருவில் இறைச்சானா அதுக்கப்புறம் என்ன அது காரியம் என்ன, ஒண்ணும் இல்லை வீணா போயின்றது. அந்த மாதிரியே இது ஆக்கக்கூடாது, விலை சார்ந்து ஆக்கக்கூடாது. விலைக்கு கொடுக்கறதாக சந்தனங்கள்லாம் நல்லா எழுச்சுட்டோ அதை பூசிக்காம விலைக்கு வித்தான்னு வச்சுக்கோங்க, இவன் உபயோகப்படுத்தலன்னு அர்த்தம். ஆனா இவன் உபயோகப்படுத்தாமல் மற்றவருக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது விலை சார்ந்து அப்படின்பே. அந்த மாதிரி ஆக்கக்கூடாது. நம் மந்திரம் எத்தனையான கோபையே அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால்தான் ரகசியம்னே பெயர். ரகசியம்னா ரகசியமா வச்சுக்க வேண்டியது ரகசியம். அதுக்கு நேர் எதிர்ப்புதான் சதஸ்யம். சில விஷயங்கள்லாம் சதஸ்யம் சதஸ்ல சொல்லலாம், சிலதெல்லாம் ரகசியத்துல சொல்லணும், சதஸ்ல சொல்லக்கூடாது, அப்படிலாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இந்த ரகசியார்த்தங்கள் எல்லாம் வெளியில சொல்லுவது சரியில்லை. அதனால ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாஸ்திரப்படி இதே நல்ல சிஷ்யனுக்கு சொல்லணும். அதனால சாஸ்திரப்படி எந்த சிஷ்யன் அதுக்கு தகுதியா இருக்கானோ, யார் வந்து ஸ்ரத்தையோட இருக்கானோ, ஆசையோட வந்து கேட்கறானோ, அவனுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த அதை விஷயத்தை வச்சுன்னு சில ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான், சட்னி யாரும் சொல்ல மாட்டான். எப்படிங்க கேட்டா திருக்கோட்டியும் நம்பிகள் போல ஆனால்பட்ட ராமானுஜருக்கு அவர் சொல்ல மாட்டேன்னுட்டார். மற்ற பேருக்கு சொல்ல இருக்கட்டும், ராமானுஜருக்கே அவர் வந்து 17 தடவை வந்து பரீட்சை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்றார் அவன் தகுதியானவனா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லணுங்க. அப்படின்னா கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி சாதாரண விஷயம் கிடையாது, மோட்சத்துக்கே கொண்டு போய் விடக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அவன் விளையாட்டா எடுத்துட்டு விட்டான்னா ஒரு ரத்னத்தை யார்கிட்ட கொடுக்கறோம் அப்படின்னா, ரத்னத்துடைய பெருமை யாருக்கு தெரியுமோ அதுகிட்டதான் ரத்னத்தை கொடுக்கறோம். அதே ரத்தம் ரத்தமுக்கும் சாதாரண கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பைசியக்காரன் ஒருத்தன் தான் வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட ரத்ன கல்லு கொடுத்தான்னா கொடுத்தவன் மேலதான் தப்புன்னு, நீ அவங்ககிட்ட கொடுத்த, ஐயோ இந்த ரத்னத்தை வச்சு நீ இப்படி பண்ணுறதே அப்படின்னா அது பைத்தியம் தெரியுமோ இல்லையோ, அது கிட்ட நீயும் கொடுத்த, கொடுத்தது ஒரு மேல தப்பு. குரங்குக்கு ரத்ன கல்லுக்கும் கண்ணாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரியும், எது வேணாலும் வச்சிருந்துருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா குரங்கு கையில அது போகக்கூடாது அப்படி பார்த்துக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. அந்த மாதிரிதான் சொல்லுவான் சாஸ்திரம், அதுதான் சொல்றது. அதனால அந்த மாதிரி ரீதியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய சில ஆச்சாரியர்கள் வந்து இத வெளியில சொல்ல மாட்டான், சொன்னா இவ்வாளுக்கே அனர்த்தம் வந்துடும். வருவது விசாரியாது இந்திரனுக்கு உபதேசித்து தானும் பிரம்ம வித்தியை மறந்து தன் சிஷ்யனான நாரத பகவானை இட்டு சர்வேஸ்வரன் உணர்த்திக்க வேண்டும்படி இருந்த சதுர்முகன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் என்ன நடக்கும் தெரியாம சதுர்முக பிரம்மா ஒரு தரம் இந்திரனுக்கு உபதேசிச்சாராம், ஆசையோட கேட்கறனுக்கு உபதேசிக்கணும், இந்திரனுக்கு உபதேசித்து தானும் அதை மறந்து அப்படிங்கிறது அவருக்கும் மறந்து போயிடுது. கடைசியில் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாரதர் வர வேண்டியிருந்தது. நாரதர் யாருன்னா இவருடைய பிள்ளை, கடைசியில பிள்ளையே வந்து சொல்லும்படியாக ஒரு இது ஆயிடுச்சு. அதனால வருவது விசாரியாமல் சொல்லக்கூடாது. சிஷ்ய பாபம் குரு பெற்றது குணமாக உபதேசித்தால் சிஷ்ய பாபம் குருரபி என்கையாலே ஆச்சாரியனுக்கு நிஷ்டை குலையும் அப்படின்னு. எதை கடைசி வரைக்கும் லாபம்தான் சொல்லிடலாம், யாரோ ஒருத்தர் கிடைச்சார்னா அவர் சொல்லு, ஏன்னா நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிற, அதனால யார் வராலோ அவகிட்ட சொல்லிடுறது, இல்ல என்ன உபாதி கிடைக்கிறதோ அதுக்கு சொல்லிடுறது, ஒரு 100 ரூபாய் கொடுத்தா சொல்லிடுறது அப்படின்லாம் சொன்னா சிஷ்ய பாபம் குரு அப்படின்னா இந்த சிஷ்யன் அப்படி சொல்லி கொடுத்தா அந்த சிஷ்யன் பண்ற தப்பு இருக்கோ, இவர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ற, அந்த மந்திரத்தை சிஷ்யன் வந்து துருபயோகம் பண்ணுவான், அது அலட்சியம் பண்ணுவான், அப்போ அந்த பாபம் வந்து குருவுக்கும் வந்து சேரும். ஏன்னா இவங்கிட்ட போய் அந்த மந்திரத்தை கொடுத்தாரு, முதல்ல சொன்ன மாதிரி தான் யார் யார்கிட்ட எதை கொடுக்கணுமோ அதை வாழ்க்கை கொடுக்கும், இவங்கிட்ட அந்த மந்திரத்தை கொடுத்தப்படினாலே இவருக்கும் அந்த பாபம் வந்து சேரும். அப்போ கடைசியில அவருக்கு நிஷ்டை குறையும், அந்த மந்திரத்தினுடைய பலன் அவருக்கே குறைஞ்சும், அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு இதெல்லாம் மந்திர சாஸ்திரங்கள்ல அழகா சொல்லியிருக்கான். அதனால என்ன பண்றாங்க கேட்டா, ரகசியமான அர்த்தங்கள் பகவத்கீதைகள் திருமந்திர அர்த்தங்கள் முதலானதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டான். அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் திருக்கோட்டிய நம்பிகள் முதலான ஆச்சாரியர்கள் தான். இன்னொரு விதமான ஆச்சாரியர்கள் எப்படின்னு கேட்டா, அவ இந்த சாஸ்திரத்தை மதிக்கிறவா ஆனா கருணை ரொம்ப அதிகம், அதனால சிஷ்யன் இருந்தான் அவனை கூட்டு வச்சு அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க ஸ்ரத்தையோட, உடனே அவனுக்கு ஸ்ரத்த குறைவா இருந்தாலும் ஸ்ரத்தைய உண்டாக்கி எப்படியாவது அவனுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருவான். ஏன்னா ஒரு ஜீவன் நன்னாக உயிர்ந்து போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலே. இது ராமானுஜருடைய விருத்தாந்தம். ராமானுஜருடைய ஆச்சாரியம் தான் திருக்கோட்டியூர் நம்பிகள். அவர் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப நாள் சொல்லாம இருந்த, அதுக்கப்புறம் 17 தடவை அனப்புறம் 17 தடவை திரு திருப்பி வந்துட்டு இருக்கார் ராமானுஜரும். எங்கேருந்து எங்க வந்துட்டு இருக்கார், நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ராமானுஜர் திருக்கோட்டியூர்ல இருக்கிற இந்த திருக்கோட்டியூர் நம்பிகளை பார்க்க வந்துட்டு இருக்க, இது ஒரு ஊர் அது எங்கேயோ ஒரு ஊர் ரொம்ப தூரம் 100 கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வர. ஆனா அவர் சொன்னாம கடைசியில எம்பெருமாள் பெருமாளுடைய நியமனத்தினாலே திருக்கோட்டியூர் நம்பிகள் சொன்ன. ஆனா ராமானுஜர் கிட்ட சொல்லும் போது இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒருத்தர்கிட்ட இதை உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் சரின்னு சொல்லிட்டார். ஆனா ராமானுஜர் வந்து இவர்கிட்ட இந்த உபதேசத்தை வாங்கிட்டு வெளியில வரச்சியே அங்க நிறைய பேர் காத்துருக்கான், ராமானுஜருடைய சிஷ்யர்கள். என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நம்பிகள் என்ன உபதேசம் பண்ணுங்களோ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு ஆசையோட தான் காத்துருக்கான் எல்லாருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யர்கள்லாம் ராமானுஜர் ரொம்ப வேண்டிய சிஷ்யர்கள், அதனால என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் உட்காந்து வச்சு சொல்லிச்சுட்டேன். மொத்தத்தையும் திருக்கோட்டியூர் நம்பிகள் கேட்ட இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ராமானுஜர் கிட்ட வந்து, நீ இப்படி பண்ணலாமா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னார், சரி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப அதை மீறி செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்னா, ஆச்சாரியன் கட்டளையை மீறி நடந்தா நரகம் தான் வரும், வேற எதுவும் வராது அப்படின்னா. நரகம் வந்தா பரவாயில்லையா ஏன் சொன்ன அப்படின்னா, இத்தனை பேர் நல்ல கதி போவானா எனக்கு நரகம் வந்தா பரவாயில்லன்ட்டு, என்ன நரகம் வந்தா பரவாயில்ல, ஏன்னா இங்க இருக்க கேட்கறவா சத்தியோட கேட்கறா அவளுக்கு நல்ல கதி. ஏன்னா 18 தடவை வந்தாதான் ஒருத்தருக்கு சொல்லணும்னா 10 பேர் வரமாட்டான், 10 பேர் யாரும் வரமாட்டான். 2 தடவை போவான், 3 தடவை போவான், நான் என்னமோ போனேன் அவர் சொல்ல மாட்டேன்னு விட்டார், சரி தான் போன விட்டுட்டேன்னு. அதனால வசிஷ்டர் கிட்ட போனா, திரிசங்குன்னு ஒரு ராஜா இருந்தார், வசிஷ்டர் கிட்ட போனான், சொர்க்கத்துக்கு போனோம்னு கேட்டான். வசிஷ்டர் வந்து முடியாதுன்னு விட்டார். இன்னொரு தடவை போய் கேட்டான், அது முடியாதுன்னு விட்டார். மேல அது வசிஷ்டருடைய புத்திரர்கள் கிட்ட போனார், அதாவது இந்த சரீரத்தோட சொர்க்கம் போவான் அவனுக்கு, அதான் முடியாதுன்ட்டார். சரீரம் போனப்புறம் சொர்க்கம் போலாம், இப்படியே சொர்க்கம் போனோம் கேட்டான், அது முடியாதுன்னு. புத்திரவர்கிட்ட போனார், அவளும் வந்து யோசிச்சா, உங்க அப்பாட்ட கேட்டான் அவ முடியாதுன்னு, நீங்களும் வந்து யோசிச்சானா, அப்பாவே முடியாதுன்னா நீங்க இங்க வந்தேன் கேட்டான், இல்ல அப்ப முடியாதுன்னா நீங்க சாதிச்சு காமிங்க வந்தா முடியாதுன்னுட்டான். ராஜா கோபம் வந்துருக்கு, உங்க அப்பாவும் முடியாதுன்ட்ட, நீங்களும் வேணாட்டா, நான் எங்கேயா போய்க்கிறேன் அப்படின்னா அவன் சாபம் கொடுத்துட்டான் விஷங்குவுக்கு. அதனால சிஷ்யர்களுக்கு சில அந்த மாதிரி தோணும் இந்த சமயம். அதனால ராமானுஜர் என்ன பண்ண, கருணையினால உபதேசம் பண்ணிட்டேன். இதை கேட்டுப்பட்டு அதுக்கப்புறம் வந்து திருக்கோட்டியர் நம்பர் என்ன பண்ண, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, சிஷ்யர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா, அதனால இவராலதான் இனிமே இந்த சம்பிரதாயம் நன்னா வரும் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுட்டார். திருக்கோட்டியர் நம்பர் ராமானுஜரை ஆலிங்கனம் பண்ணிட்டாரா, அவருக்கு எம்பெருமானார்னு பெயர் வச்சார். எம்பெருமானார் இவர் தான் பேர் வச்ச இந்த தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு இனிமே பெயர், ராமானுஜர் தரிசனம் பேர் இருக்கு. இது பெயர் வச்சவர் அவர் தான், உங்க பெயரால இந்த தரிசனம் இருக்கட்டும், ஏன்னா எல்லாரும் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கார், நீர் தான் நல்லா சொல்ல போகுது, அதனால உங்க பேர்ல இந்த தரிசனம் இருக்கட்டும் அப்படின்னு பெயர் வச்சார். இந்த சரித்திரம் வந்து ராமானுஜருடைய நேர் சிஷ்யர் வடுக நம்பிகள் எழுதியிருக்க இந்த கதையை. வேற யாரும் ஏன்னா பிற்காலத்தெல்லாம் 1008 பேர் 1008 விதமா சொல்றாங்க, வடுக நம்பிகள் ஆச்சரியமா எழுதியிருக்க. அந்த மாதிரியான ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கா, கருணையினாலே சொல்லக்கூடியவர்கள். இப்ப சாஸ்திரத்தை மீறல, கருணைக்கு பிராதானியம் கொடுத்துருக்கா அப்படின்னு இருக்கு. இவாலும் சொல்லக்கூடாத இடத்துல போய் சொல்ல மாட்டார், இவாலும் போய் பப்ளிக்ல போய் சொல்ல மாட்டார் ரகசிய அர்த்தங்களை எல்லாம். அப்போ அந்த 2 விதமான ஆச்சாரியர்கள், முதல் விதமான ஆச்சாரியர்கள் போன பாட்டுல சொன்ன, 2வது விதமான ஆச்சாரியர்கள் இந்த பாட்டுல சொல்ற. போன பாட்டு என்ன சொன்னா, கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு பசுமாட்டை கறக்கறாளாம். இந்த பாட்டுல என்னன்னா, கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி அதுவே பால் சுரக்கிறது, பசுமாடே பால் சுரக்கு. பசுமாடுதான் ஆச்சாரியர்கள் ஏற்கனவே பார்த்தோம் நிறைய, சுரக்கும் சுரபிகள் போல சொருகின்றனர் சொல்லமுதே கறக்கும் கருத்துடை சேசிகர் கன்றன நம்மை எண்ணி. அவர்கள்லாம் பசுமாடுகள் ஆச்சாரியர்கள், சிஷ்யர்கள்லாம் கன்றுகள், நமக்காக அவர்கள் பால் சுரக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. அதுல இந்த ஆச்சாரியர்கள்லாம் கனைத்து அப்படின்னா, இவா தானே கூப்பிடுற சிஷ்யால், பசுமாடு தானே கனைத்து தன் கண்ணுக்குட்டியை கூட்டு பால் கொடுக்குற மாதிரி இந்த ஆச்சாரியர்கள் இவாளே கூப்பிடுறாளாம் சிஷ்யர்கள். நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க அப்படிங்கிற, எப்படியானா திருமிஷை ஆழ்வார் சொல்ற மாதிரி ஏறா மறை. இந்த மாதிரி நிறைய வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்றேன், நான் சொல்ற யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆள் பொருளை சிந்தாமல் கொன்வினீர் தேர்ந்து. நான் ஆள் பொருளை சொல்றேன், இல்ல சிந்திப்போகாம நீங்களே எடுத்துக்கோங்க, சிந்தி போட போறது, அதனால அதை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா. அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் பல இடத்துல சொல்ற பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை சொல்லச்சு, ரொம்ப பெரிய அர்த்தம் சொல்லியிருக்கேன். இத காதல் திணுவதையா கற்கும் வண்ணம் கருத்துடனே அப்படிங்கிற, கோதற்ற நான்மறை மௌலி என் ஆசிரியன் குறித்தான் காதல் துணிவினையாறு கற்கும் வண்ணம் கருத்துடனே. யார் பகவான் கிட்ட பக்தியோட இருக்காளோ அவன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிற. யார் கேட்டா வேதாந்த தேசிட்டு போய் நீ 120 கிரந்தங்கள் பண்ணு யாராவது சொன்னாலானா, அவரே பிற்காலத்துல யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வேண்டி இருக்கும்னு பார்த்தார். தமிழ் வேணுங்கிறவாளுக்கு தமிழ்ல பண்ணார், சம்ஸ்கிருதம் வேணுங்கிறவாளுக்கு சம்ஸ்கிருதம் பண்ணார், காவியம் வேணுங்கிறவாளுக்கு காவியம் பண்ணார். யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத யோசிச்சு பார்த்து அவரே தான் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி கணைத்து அவரே கூட்டு சொல்றாரா, கணைத்து இளம் கற்றுமை. ஆச்சாரியர்கள் இந்த காரியத்தை பண்ணும்போது வயசா இல்ல, அவளுக்கு யுவாவா இருக்கார். சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணச்ச எத்தனை வருஷமானாலும் யுவாவே இருக்கார். நாவல்பாக்கம் சுவாமி காலக்ஷேமம் சொன்னார், 92 வயசு வரைக்கும், 45 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 92 வயசு வரைக்கும் விடாமல் சீவாசியம் காலக்ஷேமம் சொன்னார். இது சமீப காலத்துல பெரிய ரெக்கார்டு. இது ரெக்கார்டு எல்லாம் இருக்கட்டும், 92 வயசுல டாக்டர் வந்து நீருக்கு ஒன்னும் சொல்லக்கூடாது, வாயால வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறார் இவர். ஏன்னா அந்த காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் யுவாவா ஆயிடுவார். தசரதன் மாதிரி தசரதர் ராமனை பார்த்தா யுவாவா ஆயிடுவான்னு சொல்றார் அவர். பவாமி யுவேதா அப்படிங்கிறார். அந்த மாதிரி நாளாக நாளாக தசரதர் வயசு குறைஞ்சுட்டே வந்ததான். என்ன காரணம்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சா, ராமன் பக்கத்துல இருந்து வளர்ற படிங்கனால ராமனை பார்க்க பார்க்க பார்க்க அவருக்கு வயசு குறையிடணும் தசரதர். அத்தனை ஆசை. அந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்ல சொல்ல சொல்ல ஆச்சாரியர்களுக்கு தான் அவங்க கேட்டா வயசு குறையும். அவ இன்னும் யுவாவா இருப்பா, இன்னும் வயசாக வயசாக இன்னும் வீரியத்தோட இன்னும் ஆச்சரியமாக நீ வாழ்க்கை அனுபவங்கள்லாம் நன்னா சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவா. அதான் இளம் கற்று எருமை அவர்கள்லாம் கன்றுக்கு இறங்கி தன்னுடைய சிஷனுக்கு இறங்கி. அதான் வேதம் சொல்றது யுவாசியா தாது யுவாத்யாயகா. இவளும் யுவாக்களா இருக்கா, சிஷ்யர்களும் யுவர்களாக இருக்கார்கள், இவ சொல்ற விஷயங்களும் யுவமா இருக்கு அப்படின்னா இளமையோட இருக்கிறது. நினைத்து முறை வழியே நின்று பால் சோர. பசுமாடானது அதுவே நினைத்து அதுவே சங்கல்பித்து அதுவே நினைத்து நினைத்து நினைத்து, அதாவது பசுமாட்டை பால் கறக்க வேண்டாம், அது நினைக்கிறதுனாலே பால் சுரியதான். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இவன் போய் கேள்வி எல்லாம் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரிய கிட்ட, இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா கேட்காமையே சொல்றான் அவா. இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வரும். சுவாமி தேசியம் சத்ததூஷினு ஒண்ணு பண்ணிருக்க அலையினா கிட்ட மேல அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் போயிட்டே இருக்கும். அவர் கேள்வி கேட்கும் போதே நமக்கு தோணும், ஓஹோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம் போல இருக்குன்னு. உண்மையில நாம கேட்க வேண்டிய கேள்வி, ஆனா அவரே கேட்டுக்கிறார் இப்படி கேட்கலாம் போல இருக்கு. கேட்டா அடுத்து என்ன சமாதானம் பார்த்தா, அப்புறம் அதுல ஒரு கேள்வி கேட்டுக்க, அப்ப அதுல ஒரு சமாதானம், இப்படி போயிட்டே இருக்கும். ரகசியத்ரேசாரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணார், எல்லா மந்திரத்துடைய அர்த்தங்களை எல்லாம் சொன்னார். இது ரகசியத்ரேசாரம் சுவாமி தேசியம் பண்ணச்சு அவருக்கு 90 வயசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், விரோத பரிகாரம் புஸ்தம் பண்ணிருக்கோம். இது என்னன்னு கேட்டா ரகசிய திரைசாரத்துல என்ன சந்தேகம் வருதோ அது பரிகாரம். அது விரோத 90 வயசுக்கு மேல 100 வயசு கிட்டத்தட்ட பண்ணார் கிரந்தம் அது. சீபாஷ்யத்துல என்ன சந்தேகம் வருதோ அதுக்கு பரிகாரம்னா அது என்ன சார் அப்படின்னு மந்தத்வ அசங்கதத்தே விஷயம் அபலதாம் மானபாதம் அப்படிங்கிற சீபாஷ்யத்துல யார் யாருக்கு என்னென்ன சந்தேகம் வந்தாலும் இதுல பார்த்தா தெரிஞ்சிடும். திங்மோகோபதீனானே திசை எந்த பக்கம் தெரியாம ஊருக்கு போச்ச வழி தெரியாமல் இப்படி இப்படி தகிச்சு இருக்கானியோ, அவனுக்கு வழி காற்றவர் யாருன்னா சூரியன். ராத்திரி இருட்டு வேலையில வழி தெரியாம திண்டாடுறான், சூரியன் வெளிச்சம் வந்தா வழி தெரியும். அந்த மாதிரி இந்த புத்தகம் சூரிய வெளிச்சம் மாதிரி அப்படின்னு சொல்ற. தினகர கிரண ஸ்ரேணிகேமோ உஜிஹானா. அந்த மாதிரி இவர்கள்லாம் நினைத்து நினைத்து நினைத்து இவர்கள் சொல்றான், நாம கேட்டு சொல்ல வேண்டியதை அவன் நினைச்சு சொல்றான். நின்று பால் சோர விடாமல் இவர்கள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். நினைத்து இல்லம் சேராக்கும். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுலயே நனைஞ்சு போயிருக்கு. யாருடைய சிஷ்யர்கள்லாம் அந்த அவர்களுடைய மனசு மொத்தமும் அந்த உபதேசமே நிறைஞ்சு இல்லம் சேராகுங்கிற பாலே பொயிஞ்சு பொயிஞ்சு பொயிஞ்சு ஆயர் குளத்துல மொத்தமும் சேராயிருக்குங்கிறான். அந்த மாதிரியாக இங்க ஆச்சாரிய உபதேசம் நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சு மனசு மொத்தமும் சேராயிருக்கும். நல்ல பால் சேருது, வெறும் மண் சேர் இல்ல, பால் சேராயிருக்கு மட்டும் உபதேசம் நிறைஞ்சிருக்குன்னு. நற்செல்வன் தங்காய், அப்படிப்பட்ட நல்ல ஐஸ்வர்யம் உடையவன் ஒருத்தன் அவனுடைய தங்காய்னு கூப்பிடுற ஒரு பாகவத்தையும் எழுப்புற. நல்ல ஐஸ்வர்யம்னா என்னன்னு கேட்டா ஞானம்தான் ஐஸ்வர்யம். ஞானத்தை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யம் கிடையாது, வேதாந்த ஞானம்தான் ஐஸ்வர்யம். சாசி ஸ்ரீஹி அப்படிங்கிறது வேதம், ஸ்ரீஹினா வேதம், ஸ்ரீமான் அப்படின்னா வேதார்த்தம் தெரிஞ்சவன் சீமான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, சீவானான ராமானுஜர், ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜர் சன்னியாசி, அவருக்கு என்ன ஸ்ரீ இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஞானங்கிற ஸ்ரீ தான், வேத ஜானங்கிறது தான் ஸ்ரீ, ஸ்ரீ பாஷ்யம். ஏன்னா வேத ஜானத்தை கொடுக்கிற பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்யம், வேத ஜானத்தை கொடுக்கிறோம் ஸ்ரீமான் அப்படின்னு தானே சொல்றோம். அதனால ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சீமான் சொல்றவர். அந்த மாதிரியாக நற்செல்வம், நல்ல ஸ்ரீயுடையவர். நற்செல்வம்னா ஆண்டால் அழகா சொல்றது, வெறும் செல்வம்னா ஏதாவது பைசா நினைச்சுன்ற போறாளேங்கிறதுக்காக இது செல்வம் இல்ல, நற்செல்வம் அப்படிங்கிற. அப்படி நற்செல்வன் ஒருத்தர், லக்ஷ்மணன் மாதிரி ஒருத்தர், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படிங்கிற. லக்ஷ்மணன்னா அப்பா, அவருக்கு இருக்கிற லக்ஷ்மி யாருக்கு இருக்கு? என்ன பண்ணார் அவர் அப்படின்னா, காட்டுக்கு போனார், மரவுரி தெரிச்சிருந்தார், ஜட்டை தெரிச்சிருந்தார், காட்டுக்கு போனார். இன்னும் கிராமத்துல சொத்தியமா இருந்தாரா, அரண்மனையில சொத்தியமா இருந்தாரா, அது கிடையாது. ஏன்னா அவருக்கு போய் லக்ஷ்மணன் பேர் வச்சிருக்காருன்னா, வச்சவர் யாரு? வசிஷ்டர் மகரிஷி. ஏன் அந்த பேர் வச்சார்னா, அவர் லக்ஷ்மி சம்பன்னா, அதனால லக்ஷ்மணன் பேர் வச்சார்னா. என்ன லக்ஷ்மின்னு கேட்டா கைங்கரிய லட்சுமி. பெருமாளுக்கு உதாவது கைங்கரியம் பண்ற, காட்டுக்கு போனாலும் நாட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கைங்கரியம் பண்ற, அதுதான் ஐஸ்வர்யம் அப்படிங்கறதான மகரிஷி அந்த பேர் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நற்செல்வன் தங்காடி, அந்த நற்செல்வன் ஒருத்தன் அவனுக்கு விதேயமாக சிஷ்யராக இருக்கக்கூடியவர். எந்த ஆச்சாரியரானாலும் சிஷ்யராக இருக்கக்கூடியவர் தானே அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுல சுவாமி தேசிகனை பத்தி அந்த குறிப்பு அழகா இருக்கு. நற்செல்வன் தங்காய் அப்படின்னா, அப்புள்ளாருடைய சிஷ்யர் தேசிகன், அப்புள்ளார் தான் நற்செல்வன். கடைசி இளம் கற்றனவே கன்று கிறங்கி அப்படின்னு தேசிகனை கூட்டு வச்சு மொத்தத்தையும் உபதேசம் பண்ணவர் அப்புள்ள. தேசிகனுடைய மாமா வாகனம். ஒரு காலத்துல காஞ்சிபுரத்துல ஸ்ரீ நடாதுரம்மாள் கோஷ்டியில நடாதுரம்மாள் சின்ன குழந்தையான தேசிகனை தம்மடியில எடுத்து உக்காசி வச்சு, அஞ்சு வயசுல அந்த தேசிகன் தலையில கை வச்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயா ஸ்ரீவித்ய மான்யஸ்வம் பூரி கல்யாண பாஜனம், நீதான் வேதாந்த பிரதிஷ்டாபனம் பண்ணணும், உன் கையில தான் வேதாந்தம் இருக்கு, வைஷ்ணவத்தினுடைய எது இருக்காலும் உன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தலையில கை வச்சு அனுகிரகம் பண்ணிட்டு, அந்த குழந்தைய மெதுவா வழியில இருந்து இறக்கி வச்சு அந்த குழந்தை கைய பிடிச்சு அப்புள்ளா கையில கொடுத்தார். எனக்கு வயசாயிருக்கு, நான் இருக்க மாட்டேன், ஆனா இந்த குழந்தைக்கு மொத்தமும் சொல்லி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அப்புள்ளா கையில அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டேன். 7 வயசுல தேசிகனுக்கு உபதேசம் பண்ணின அப்புறம், உபநயனம் ஆனப்புறம், அன்னிலேருந்து ஆரம்பிச்சு வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பிச்சு சகல கலையும் அப்புள்ளார் தான் சொல்லி கொடுத்தாராம். மாதுலாத்து சகலாகா கலாகா அவா பவிஷத்தியப்தே, 20 வயசுல சகல கலையும் கத்துட்டார் தேசி. 6 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 14 வருஷம் மொத்தத்தையும் கத்துட்டார். சாங்கியம், யோகம், நியாயம், மீமாம்சா, பௌத்தம், ஜெயினம், வேதாந்தம், திவ்ய பிரபந்தம், வேதாத்தியனம், என்னென்ன உண்டோ, ஜோதிஷம், அங்கங்கள், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கத்துட்டேன். ஒருத்தர் கிட்ட இருந்து கத்துட்டாங்கிறதுதான் பெரிய விஷயம் எல்லாத்தையும். அப்போ அப்புள்ளார் இவர் கூட்டு கூட்டு ஆச்சாரிய சொன்னாருங்க அப்படின்னா, இவர் கூட்டு கூட்டு வச்சு மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இவர் வந்து கேட்கணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கல. அப்புள்ளார் கிளியை பழக்குவது போல பழக்க வைத்தார். தேசியங்கள் அப்புள்ளார் கிளியை பழக்குவது போல பழக்க வச்சார். சொல்லு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சு பழகிறது. வெறும் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு சாதாரண சிஷியனுக்கு சொல்றது வேற, ஒரு சிஷியனை ஆச்சாரியன் ஆக்குமளவு சொல்லி வைக்கிறது வேற. அப்ப சொல்ல வச்சிருவா சிஷியனே, தான் சொல்லிட்டு நீ அதை திருப்பி சொல்லுங்க, அப்படிதான் ஆச்சாரியர்கள் சொல்லிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட நற்செல்வன் அப்புள்ளார், அந்த அப்புள்ளாருடைய தங்காயின் தேசிக, ஏன்னு கேட்டா அப்புள்ளாருடைய தங்கை தான் தேசிகனுடைய அம்மா, அவருக்கு பிறந்தவர் தேசிகன், அதனால அப்புள்ளாருடைய தங்காயின்னு அவளை சொல்லலாம். அவர் கணித்து தேசிகனுக்கு எல்லாத்தையும் சொல்லி வைத்தபடினாலே நற்செல்வன் தங்காய் தேசிகனை சொல்றதா சொல்லலாம். பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி, இந்த ஆச்சாரனுடைய திருமாளிகை வாசல்ல வந்திருக்கோம், வாசல்ல இருந்து காத்திருக்கணும் காலக்ஷேபத்துக்காக. ஆச்சாரிய நமக்காக காத்திருக்கிறோம், நாம போய் அவருக்காக காத்திருக்கணும். ஆனா உன் வாசல்ல வந்து நிக்கிறோம், நீர் எப்ப தயாரா இருக்கிறோ அப்போ நாம உள்ள போறோம். பனித்தலை வீழ, தலையில பனி விழுந்துருக்கு, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீ சொன்ன அர்த்தங்கள்லாம் அப்படியே தலையில பனி வச்சா மாதிரி மூளைய குளிர வச்சிருக்கு. ஒரு விஷயம் சொன்னான்னா மண்டைய காயக்கூடாது, மண்டைக்கு குளிர் வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப வெயில்ல தவிக்கிறவனுக்கு தலையில பனி வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக இந்த சம்சாரத்துல இருக்கிற எங்களுக்கும் உங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் பனி விழுந்தா மாதிரி எங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறது, எங்க மூளையை சந்தோஷப்படுத்துறது, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறது. அந்த பக்தி நாடியை தூண்டி விடுதுங்கிறார் சுவாமி தேசிகன். அந்த பக்தி நாடியை தூண்டி விட்டு தலையில குளிர்ச்சியை கொடுத்து க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கான். அப்படி பனித்தலை வீழ மின் வாசல் கடைபற்றி நாங்க வந்து நிற்கிறோம், எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை கேட்ட மனத்துக்கினியானை பாட. நாங்க என்ன பாடுறோம் கேட்டா, ஆச்சாரிய பரம்பரையை தான் பாடுவோம், உம்மளை பாடுவோம், ஆச்சாரிய தண்ணின்னு சொல்லுவோம், உம்முடைய ஆச்சாரனுடைய தண்ணின்னு சொல்லுவோம், அவருடைய ஆச்சாரனுடைய தண்ணின்னு சொல்லுவோம். எல்லாரும் சாதாரணமானவா கிடையாது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை கேட்ட, எல்லாரும் கோபத்தினால் வந்து ராமன் எப்படி கோபத்தினாலே தென்னிலங்கையான அதிபதியான ராவணனை ஜெயிச்சாரோ அந்த மாதிரி இவர்கள்லாம் ஜெயிச்சாராம். தெற்கு பக்கம் இருக்கக்கூடியவர் யாருன்னா யமன், அந்த யமனை ஜெயிச்சா கோபம், யமன் பெயர் சொன்னாலே கோபம், கிட்டே வரவிட மாட்டான் யமனை, கொஞ்சம் தள்ளிதான் நிற்கணும். ஆச்சாரியன் இருக்கிற இடத்துலயோ சிஷ்யன் இருக்கிற இடத்துலயோ யமன் கிட்ட வர முடியாது. பரிகர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்யன்று நாம் ந வைஷ்ணவானாம் அப்படிங்கிறார் யமன் தன்னுடைய தூதர்கள் கிட்ட. பரிகர மதுசூதன பிரபன்னான், எங்க பகவான் நாம இருக்கோ, எந்த இடத்துல பகவத் பக்தி இருக்கோ அந்த இடத்துல கிட்டே போகாத அப்படின்னு அவகிட்ட உங்களுக்கு காரியம் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி யமனு ஜெயிச்சவர். நதஸ்யமவசியதா நரகபாத பீதி குதாம், நரகமாது சொர்க்கமாது ஒண்ணும் கிடையாது, யமன்க பேச்சே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ரமா அதைத ரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன த்ரியுகநாத நாராயணா இதீவ சுபதானிய பட்டதி நாமதேயானிதே. உன்னுடைய நாமதேயங்களை சொல்லிட்டே இருக்கும்போது யமன் எங்க கிட்ட வரப்போறான், தூரத்தையும் பார்த்து கை கூப்பிட்டு போயிடுவான். நமன் தமர் தலைகள் மீதே நாவலிட்டு உதிகரிகின்றோங்கிற சொன்னிருக்கூடியவர் யமர்கள். அப்படி யமன் கிட்ட வந்தான்னா அவன் தலையில கால் வச்சு ஏறி போயிடுவான். அவர்களும் தலையை கொடுக்கிறான், துருவனுக்கு கொடுத்தான்னு வந்து தேவனுக்கு யம தர்மராஜனே வந்து தன் தலையை கொடுத்தான், இதுல காலிச்சு ஏறிப்போம் தேர்ல ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு. அவருக்கு சந்தோஷம் ரொம்ப, அந்த மாதிரி பக்தர்களை பார்த்தா அவர் சந்தோஷப்படக்கூடியது. அதனால சினத்தினால் யமன் பெயரை கேட்டாலே ஒரு கோபம், அந்த கோபத்தினாலே அந்த யமத்தையும் ஒழிச்சுட்டான். ஒழிச்சுட்டானா கேட்டா அவனை ஜெயிச்சுட்டான். தென்னிலங்கி கோமான எச்சற்ற இவர் எப்படின்னா மனத்துக்கினியான், ஆச்சாரியருடைய பெயரை சொல்லிச்சே ஆனந்தமா இருக்கும். ராமானுஜா என்று சொல்லுவினே அப்படின்னார். சொன்னா என்ன கேட்டா, சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றரவோடும் அப்படிங்கிற. சுரக்கும் திருவும் உணர்வும் வாயமுதம் பறக்கும் இறைக்கின்றனன் நான் சொல்றேன், அறம் சீரும் உருகனியை சுரக்கும் பெருமை சாவானுசா என்று சொல்லுவினே அப்படின்னு சொல்ற. ஆச்சாரியன் திருநாமத்தை சொல்லுங்க ஆனந்தமா இருக்கும், நாராயண நாமம் மாதிரி ராமானுஜ நாமம் அப்படிங்கிற, நாராயண சரணோ சரணம் பிரபத்தியங்கிற மாதிரி ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற. சிமத்தே நாராயணாய நமஹாங்கிறது கூட சிமத்தே ராமானுஜாய நமஹா அப்படிங்கிற எல்லாமே மாதிரி. சிவரும் புதூர்ல போனோம்னா சிவரும் புதூர்ல பஜனை பண்றவர்கள் கல்வி பஜனை கோஷ்டி அவெல்லாம் ஹரிநாமத்தை சொல்றது கிடையாது, ராமானுஜ நாமத்தை தான் சொல்றோம். ராமானுஜ பஜனை தான் அங்க, பகவத் பஜனை கிடையாது. ராமானுஜா ராமானுஜான ராமானுஜ பஜனை தான். அதனால அப்படி மனத்துக்கு தனியா நாமத்தினாலேயே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர். அவனை பாடவும் நீ வாய்க்கிறவாய், இனித்தான் எழுந்திராய், இனிமேலாவது எழுந்துரு, எம்பெருமானை பாடச்சியாவது எழுந்துரு, தூங்கினது போதும். இதென்ன பேரு ரக்கம் என்ன தூங்கிட்டு இருக்க, சம்சாரத்துல தூங்குறாள் இருப்பற, ராத்திரி தூங்குறவாள காத்தால இருப்பற, சம்சாரத்துல அஜ்ஞானத்தினாலே தூங்குறவாளை எழுப்புறா. எதனால எழுப்புறா, நாமத்தை சொல்லி எழுப்புறா. முதல்ல எழுப்புறதுக்கு நாமம், அவர் எழுந்தப்புறம் மற்ற காரியம் இருக்கட்டும், எழுப்புறதுக்கு நாமும் உபயோகப்படும். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய், இனித்தான் எழுந்திராய், ஈதென்ன பேருறக்கம் அப்படிங்கிறார் ஆச்சாரியன்னு சொல்லும் போது. இப்ப வேதாந்த தேசியன்னு சொன்ன, வேதாந்த தேசியன் எழுப்பும் போது எப்படி எழுப்புறான் கேட்டானா, இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், ஏன்னு உறங்கின் இருக்கேன். அதாவது ஆச்சாரியர்களுக்கெல்லாம் உறக்கம்னா என்ன அர்த்தம் கேட்டா, பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டபடினால அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருக்காங்க. அன்னைக்கே பார்த்தேன் சரணாகதி பண்ணவர்கள் என்ன பண்ணலாம் கேட்டா, நிம்மதியாக உறங்கலாம்னு சொல்லிருக்கான். சரணாதிபதியா சொல்லு, இனிமே வேற எந்த உபாயமும் சொல்லாத அப்படின்னால நிம்மதியா தூக்க, அதாவது ஒரு உபாயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அவள் நிம்மதியா இருந்துருக்கா, உறக்க நிலையில இருக்க மாதிரி இருக்கா. அப்ப அவளை பார்த்து சொல்றா, நாங்க வந்திருக்கோம், சிஷியர்கள்லாம் வந்திருக்கோம், உறக்கங்கள்லாம் இருக்கட்டும், இனிமே உங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு உபதேசம் பண்ணணும், அதான் உங்களுடைய காரியம், அதனால உபதேசத்துக்காக கேட்கற மாதிரி. நீர் உபதேசம் பண்றவராச்சே, அனைத்திலும் கற்றதை கன்று கிறங்கி சொல்றவராச்சே, அப்ப நாங்க வந்திருக்கோம், இதென்ன பேரு உறக்கம் அப்படின்னா இதென்ன பேரு உறக்கம், அந்த பேசாம இருந்ததெல்லாம் போறும், இனித்தான் எழுந்திரா, இனிமேலாவது எழுந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம், எங்களுக்காக நிறைய கிரந்தங்கள் பண்ணணும், நாங்க மாத்திரம் இல்ல பின்னாடி வரப்போலக்கா ராமானுஜர் ஆளவந்தார் 8 கிரந்தங்களும், ராமானுஜர் 9 கிரந்தங்களும் பண்ணிருக்கச்ச, சுவாமி வேதாந்த தேசிய 120 கிரந்தம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதாவது இதெல்லாம் என்ன கேட்டா காலம், காலத்தினுடைய தேவைன்னு ஒண்ணு வரும், மேல மேல மேல மேல தேவை வரும், பிற்காலத்திலயும் என்னென்ன தேவைன்னா இன்னைக்கும் தேசிய ஸ்தோத்திர பாடம் தெரியிட்டு இருக்கா, தேசிய பிரபந்தம் தெரியிட்டு இருக்கா, இப்ப வச்சிருக்க புஸ்தகம் மொத்தம் தேசிய புஸ்தகம் தான். அப்போ இது என்ன பேருறக்கம், நீர் வந்து சரணாகதி பண்ணி நிம்மதியாக இருக்கிறது இருக்கட்டும், நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோமே, பிற்காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணுமே, அதனால நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத எழுக்கிறார். இனித்தான் எழுந்திராள், இந்த மாதிரி உதவாத்துறையான சிஷியர்கள் வந்துதான் தெரிஞ்ச பிறவாது எழுந்திருக்கும், எங்களுக்கு உதவும்படியாக ஏதாவது பண்ணணும். இதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்து, எல்லாரும் தெரிஞ்சிருந்துட்டாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதாவது உம்முடைய அவதார பிரயோஜனத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அனைத்து இல்லத்தாரும் தெரிஞ்சிடும், அதான் தேசியனுடைய அவதாரம். ஏன்னா ஒரு குறவும் கிடையாது. இன்னைக்கு நம்ம விசிஷ்டாத்வைத சாஸ்திரத்துல தரிசனத்துல பிலாசபியில என்னென்ன புஸ்தகம் வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா தேசியம் புஸ்தகங்கள் தான் நிறைய இருக்கு. நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி, தத்துவமுக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி, அதிகரண சாராவளி, இந்த மாதிரி கிரந்தங்கள். சரி, வாதங்கள்ல என்னென்ன கிரந்தங்கள் வாசிக்கலாம்னா அங்கே தேசிய கிரந்தங்கள் தான் இருக்கு, சததூஷணி, சர்வார்த்த சித்தி, முதலான வாத கிரந்தங்கள். இல்ல பிற சாஸ்திரம் பார்த்தா மீமாம்சா சாஸ்திரம்னா சேஸ்வர மீமாம்சா, நியாய சாஸ்திரங்கள், நியாய பரிசுத்தி, தேசியம் பண்ண கிரந்தங்கள் தான் இருக்கு. சரி, ரகசியார்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 32 ரகசிய கிரந்தங்கள் பண்ணியிருக்காங்க, ரகசிய திரைசாரன் பெரிய கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், சின்ன குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னா 28 ஸ்தோத்திரங்கள் பண்றது, 10 ஸ்லோகத்தை வச்சு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப பெரியவா படிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய பண்ணிருக்காரு, நிறைய ஸ்தோத்திரங்கள். இதெல்லாம் ஒன்றும் சரிப்படாது, தமிழ்ல ஏதாவது இருந்தா பரவாயில்லான்னு கேட்டா 18 தமிழ் பிரபந்தங்கள் நான் விசாரிச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு காவியமா இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிட்டா யாதவா திடீர்னு மகாகாவியம், அப்புறம் ஹம்சந்தன் தேசம், அவர் சுபாவித நிதி, இந்த மாதிரி நிறைய காவியங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. நாட்டகம்னா நாட்டகம் பண்ணிருக்காரு, பிராகிருத பாஷைகள்னா பிராகிருத பாஷையில ஒன்று பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா அனைத்தில்லத்தாரும் மொத்த பேருக்கும் பண்ணியிருக்காரு. தேசிகன் வந்தப்புறம் இவர் இத்தனை கிரந்தம் பண்ணப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு யாரும் கேட்க முடியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு என்ன இருக்குன்னு நீ ஏதாவது ஒண்ணு தெரியுமோ இல்லை தெரிஞ்சுக்கும், உனக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கு. தேசிகனை வேண்டாம் யாரும் ஒதுக்க முடியாது, ஏன்னா தேசிகர் யாரும் ஒதுக்கல, எல்லாருக்கும் பண்ணி வச்சிருக்க, குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான், தேசிகனே வேண்டாம் சொல்லலாம், சொன்னா வேணா இதுல இருந்து தப்பிக்கலாம், தேசிகன் வேண்டும்னா தப்பிக்க முடியாது, ஏன்னா அவருடைய அனுகிரகம் அப்படி இருக்கு. ஆனா அனைத்தில்லத்தாரும் அறியும்படியாக நீர் வந்து உபதேசம் பண்ணலாம் எங்களுக்கு, நாங்க மாத்திரம் இல்ல பின்னாடி எல்லாருமே இதை அறிந்து உயிர்ந்து போகணும் என்பதாக உம்முடைய உபதேசம் இருக்க வேணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு அபிப்பிராயம் உண்டு. பின்னாடி எல்லாம் ராமானுஜர் சீபாஷ்யம் பண்றதெல்லாம் அதுக்காகத்தான், நம்மளோட போயிடக்கூடாது, பின்னாடி இருக்கிறவர்கள் சீபாஷ்யம் தீபம் சாரம்னு பண்றது, சீபாஷ்யம் ஒரு கிரந்தம், அதையே சுருக்கி சாரம் பண்ணார், அதையே சுருக்கி தீபம் பண்ற, சீபாஷ்யம் பண்ணப்புறம் பண்ணல முன்னாடி வந்தது. ஆனா ஏன் இப்படி சுருக்கி சுருக்கி பண்ணுவானே, எல்லாமே சூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான், பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம், ஏன் மூணு பண்றாருன்னா சிவாஷியானவும் எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது, அத்தனை டைம் கிடையாதுன்னா அப்ப அவளுக்காக சுருக்கமா வேணும் கேட்பாளியோ, அவளுக்காக ஒரு 2 மாசத்துல முடிக்கிற மாதிரி பாருமே அப்படின்னா நீர் தீபம் படிச்சுக்கோ அப்படின்னு சிவாஷியன்னா ஒரு விஷம் கால சேவத்துல இல்ல, நல்ல புத்திசாலியா இருந்தா 6 மாசமா, அதெல்லாம் வேணா எனக்கு 1 மாசம் தான் டைம் இருக்கு அப்படின்னா அப்ப நீ இதை படிச்சுக்கோ, உனக்கும் ராமானுஜர் அருள் செய்திருக்கா இதை படிச்சுக்கோ. ரொம்ப நாவல் பாக்கத்துல ஒரு வயசான ஒருத்தர் வந்தார் அப்படின்னு காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் வந்து நாவல் பாக்கத்துல சுவாமிக்கு வந்து வைத்தியம் பாக்குறவர் வந்தார், அவங்க கூடவே இருந்து கம்பம் தரல, கூடவே இருந்து மருந்து எடுத்து கொடுத்து அப்புறம் வந்து ஊசி எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு ரெண்டு மாசம் இருந்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். சுவாமியும் அனுகிரகம் பண்ணார், உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, அவர் சொன்னார் எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஆனா வந்து நாவல்பாக்கம் சுவாமிகிட்ட படிச்சவான்னு நிறைய பேர் ஏகப்பட்டவர் அதான் சொன்ன ஒரு 50 வருஷத்துக்கு அவர் வந்து கால்சம் ஓயாத சொல்றது, பல பேர் பல சாஸ்திரம் படிச்சிருக்கான், யாரை பார்த்தாலும் நான் வந்து சுவாமிகிட்ட இதை படிச்சிருக்கேன், சுவாமிகிட்ட அதை படிச்சிருக்கேன், சுவாமிகிட்ட கால்சேபம் பண்ணிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு உங்ககிட்ட நான் படிக்கணும், உங்ககிட்ட நான் சிஷ்ய விருத்தி பண்ணணும், நான் உங்களுக்கு சிஷ்யனா இருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரு சுவடி பிரிக்கணும், தேவரை கிட்ட படிச்சு நாள் பாக சுவாமிகிட்ட நான் அதை படிச்சேன் அப்படிங்கறது எனக்கு ஒரு அனுகிரகம், இந்த அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாரு. சுவாமி சீபாஷ்யம் இதெல்லாம் வந்து 1 வருஷ காலம் உட்காந்து வச்சு சிஷ்யனை சொல்லக்கூடிய அவர் சுவாமியினுடைய திருமாடியிலே இருந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே மாடு மேய்ச்சி அங்கேயே துணி போட்டு அங்கே குருகுலம் மாதிரி நடத்திட்டு இருந்தவர். இவருக்கு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், அதனால என்ன ஆகட்டும் நாளைக்கு வந்து இருந்து விட, சரி இவருக்கு எத்தனை நாள் சொல்ல போறார், இவர் ஒரு நாள் உட்கார மாட்டார், இவருக்கு என்ன சொல்ல போறார், எத்தனை நாள் சொல்ல போறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்தா. மறுநாள் என்ன பண்ண, அடியனையும் கூட்டார், நீ கூட்ட என்னையும் கூட்டு இந்த தேசிகன் பண்ண சில்லற ரகசியம் புத்தகம் எடுத்துடுவா அப்படின்னுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த சில்லற ரகசியத்தை பார்த்தா அப்பதான் அதை பாக்குற முதல்ல இந்த சில்லற ரகசியங்கள் என்னன்னு கேட்டா, ஒரு நாள்ல ஒரு புத்தகம் வாசிக்கலாம் வாசிக்க முடியும், 10 நாள்ல வாசிக்கலாம் வாசிக்க முடியும், 20 நாள்ல வாசிக்கலாம் வாசிக்க முடியும், ஒரு மாசம்னா ஒரு மாசம் முடியும், 1 வருஷம்னா 1 வருஷம் முடியும், பல தரமா இருக்கு கிரந்தங்கள், ஒரே நாள்ல ஒரு புத்தகம் வாசிக்க முடியும் அப்படியும் புத்தகம் சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். அப்போ உன்னுடைய ருச்சியை அனுசரிச்சு உன்னுடைய சக்தியை அனுசரிச்சு நீ வந்து எத்தனை காலம் இருக்கணும் அத்தனை காலம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்படி பல விதமான கிரந்தங்கள் சில்லறத்திலேயே சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, நடுத்தரமா இருக்கு, ரொம்ப நிறைய விஷயத்தோட கஷ்டமா இருக்கு, பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சுலபமா இருக்கு, அவர் தானே பண்ணிட்டு தானே வியாக்கியானம் பண்றாரு, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு, இவரே ஒரு ரகசியத்தாளின்னு ஒரு சில்லறம், அதுக்கு வியாக்கியானம் யார் பண்றாமதான் கடைசி இவரே தான் பண்ணிருக்கேன், அத ஏன்னா அத்தனை கிருபை நாள் அதை எடுத்துன்னு எத்தனை நாள் இருக்க போறேன், 3 நாள் அப்ப இதை படியும், 3 நாள் படிச்சார், அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கா அடுத்தது படியும், அடுத்து 1 நாள் எடுத்து கொடுத்தார், 2 நாளைக்கு 1 இருக்கு அதை படியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா எடுத்து கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அடியனுக்கு ஆச்சரியம், இப்படி எல்லாம் ஒரு புத்தகம் எடுத்து போனது, அதான் அனைத்தில் தாறுவரை எல்லாருக்கும் உபயோகப்படும்படியா சுவாமி தேசிகன் இப்படி ஆச்சரியமான கிரந்தங்களை எல்லாம் மருளி செய்தார். இப்படி ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண ஒரு கடாட்சம் இருக்கு இல்லையா, அதை சொல்றதுதான் இந்த பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடி கணேசரணம், ஆண்டாள் திருவடி கணேசரணம்.